ఆహూయమానమనపాయ విభూతికామైః ఆలోకలుప్తజగదాంధ్యమనుస్మరేయం ఆలోహితాంశుకమనాకులహేతి జాలం హైరణ్యగర్భయమేధ అభిర్భుజం త్వాం. 44వ పద్యం శ్రీ వరరాజ పంచాశత్. 43వ పద్యత్తుల సంసార ఏష భగవన్ అపవర్గ ఏవన్ வரதண்டத்தில் சுவாமி தேசிகன் பிரார்த்திச்சார். இப்படி இருக்குமே எனில் உன் அருகில் எனக்கு ஒரு வாசம், உன் மீது ஒரு குற்றமற்ற பக்தி, உன் அடியார் குழாங்களுடன் கூடியிருத்தல், இப்படிப்பட்டவைகள் நடக்குமேயானால், இப்படிப்பட்டது நடக்கும்படி நீ அருள் புரிவாயேயானால் வரதனே பகவன்னு, இந்த சம்சாரமே எனக்கு மோட்சம் மாதிரி தான், இந்த சம்சாரமே நான் மோட்சம் தான் சாதிச்சார். இப்போ எம்பெருமான் தேசிகனை பார்த்து கேட்கறதா வச்சுக்கலாம், என்ன சுவாமி இப்ப வந்து உனக்கு அபவர்க்கம் வேணுமா இல்ல இங்கேயே இருக்கிறன்னு கேட்கற மாதிரி நினைச்சுக்கலாம், பாவிச்சுக்கலாம். அதுக்கு சுவாமி சொல்ற பதில் மாதிரி இருக்கு, அங்க இருக்கணும் இங்க இருக்கணும் அதை பத்தி இல்ல, அனுஸ்மரேயம் உன்னைய நான் இடைவிடாது சிந்தித்து கொண்டே இருக்க வேண்டும்னு சாதிக்கிற மாதிரி இருக்கு. இட் டஸ் நாட் மேட்டர் வேற எஸ்டே, எங்க இருந்தாலும் நான் உன்னை நினைக்க வேண்டும் ரீதியில் இந்த பத்தியமான அமைஞ்சிருக்கு. அப்ப அனுஸ்மரேயம் எப்படிப்பட்டவன் நீன்னு சொல்றதுல சிலேஷத்தை உபயோகிச்சிருக்கார். உன்னை நான் இடைவிடாது சிந்திக்க வேண்டும், தியானம் செய்ய வேண்டும், பக்தி பூர்வமாக்க, பிரீத்தி பூர்வகமாக்க, இதுதான் ஆபரேட்டிவ் பார்ட். நீ எப்படிப்பட்டவன் சொல்லக்கூடிய விவரணத்துல சிலேஷம், சிலேஷம்னா ரெண்டு ரெண்டு ரெண்டு மூணு விஷயங்கள் சொல்றது. ஒன்னு பகவான் சாட்சாத்தா சொல்றது, இன்னொன்னு அக்னி பகவானையும் சொல்ற மாதிரி, அக்னியையும் அதனால துதிக்கிற மாதிரி ஆறுது. நீ ஆகூயமானம் ஆலோகித அம்சுகம் அனாகுல ஹேதி ஜாலம் அப்புறம் ஆலோகலுப்த ஜெகதாந்தியம் இந்த நாலு, அப்புறம் ஹைரண்ய கர்ப்ப ஹயமேத அவிர்புஜம்னு அஞ்சு விசேஷங்கள் போடப்படுறார். இந்த அஞ்சு விசேஷங்கள் என்னன்றதை பார்க்கலாம், அந்த பிரதிபதார்த்தம் பார்க்கச்சே. அதுலேயே நம்ம ரெண்டு பக்கமாகவும் அண்மையம் பண்ணி பார்க்கலாம், ஒன்று வந்து பெருமாளுக்கு, இன்னொன்று வந்து அக்னி தேவதைக்கு. ஸோ இதில் ஆப்ரேட்டிவ், இதில் வந்து ஆப்ரேட்டிவ் பார்ட்னு பார்த்தா துவாம் அனுஸ்மரையம், துவாம்னா உன்னை, இரண்டாம் வேற்றுமை ஏகவச்சனம், தித்தியா பக்திக்கு ஏகவச்சனம், துவாம்னா உன்னை. அனுஸ்மரேயம்ன்றது விதிலிங்னு சொல்லுவோம், ஸ்மரேத் ஸ்மரேதா ஸ்மரேயுன்னு வச்சு ஸ்மரேயம், ஸ்மரேயம்னா நினைக்க வேண்டும், நினைத்து கொண்டே இருக்க வேண்டும். அனுஸ்மரேயம்னு அணுன்றது உபசர்க்கம், அதை போட்டுனதுனால இடைவிடாது தொடர்ந்து நடத்தம், தொடர்ந்து உன்னை நான் தியானம் செய்து கொண்டே இருக்க வேண்டும், சிந்தித்துக் கொண்டே இருக்க வேண்டும், அனுபவித்துக் கொண்டே இருக்க வேண்டும் தாத்பரியமானது. நீ எப்படிப்பட்டவன்னா, அப்ப முதலே சொல்றார், அனபாஜ விபூதி காமைஹி ஆகூயமானம், ஆகூயமானகன்னு சொன்னா அழைக்கப்படுபவன் அர்த்தம். ஆகூயமானகன்றது ஹூய் ஆகூயத்தே ஆகூயமானக ஷாலாச்சபத்தியம் ஆகூயமானம் எல்லாமே துவாம்க்கு விசேஷனம், உன்னை. நீ எப்படிப்பட்டவன் சொன்னா அழைக்கப்படுபவனான உன்னை அப்படின்னு அர்த்தம். யாரால? அனபாய விபூதி காமைகி, விபூதி காமக, காமகன்ற பதத்தை ஒரு இன்னொரு அர்த்தமுள்ள சொல்லுக்கு பின்னாடி போடுச்சு, அதை விரும்பவோன்னு அர்த்தம், அர்த்த காம பரக அப்படின்னு பார்த்துருக்கோம் நம்ம, மோக்ஷ காமக. அப்ப விபூதி காமகன்னு சொன்னா ஏதோ செல்வத்தை விரும்புபவன், விபூதி காமைகின்னா திருத்தியா பகுவச்சனம், செல்வத்தை விரும்புபவர்களால் அப்படின்னு அர்த்தம். எப்படிப்பட்ட செல்வம்னா அனபாய விபூதி, அபாய அப அய அய தாத்துக்கு நகருதல் செல்லுதல் அர்த்தம், அதான் தட்சிணாயனம் உத்தராயணம் சொல்றோம். அப அயன விட்டு விலகுதல், அனபாயன ந அபாய விட்டு விலகாத, அதாவது அழிவற்ற, அழிவற்ற செல்வம் என்னன்னு கேட்டா அது மோட்சம்தான். அப்ப மோட்சத்தை விரும்புபவர்களால் திருத்தியாய பக்தி பகுவச்சனம், ஆகூயமானம் அழைக்கப்படுபவன் சொன்னா விடாது பிரார்த்திக்கப்படுபவன் அர்த்தம், இது ஒண்ணு. ஆலோகலுப்த ஜெகதாந்தியம் அப்படின்னா ஆலோகம் சொன்னா கடாட்சம், எம்பெருமானுடைய கடைக்கன் பார்வை அல்லது எம்பெருமானுடைய அந்த திவ்ய கடாட்சமானது ஒருத்தர் மேல ஊந்திருத்துனா அவருக்கு அஜ்ஞானாதிகள்லாம் போயிடுறது. லுப்த ஜெகத்து ஆந்தியம், அந்தஹன்னு சொன்னா பிளைண்ட், ஆந்தியம்னு சொன்னா அந்த அறிவின்மை அல்லது வெளிச்சமின்மை. ஜத்து ஆந்தியம் உலகுக்கே அறியாமையை, உலகினுடைய அறியாமைன்னு வச்சுக்கலாம். லுப்த லுப்தனா காணாமல் போன அல்லது அழியப்பெற்ற. அப்ப லுப்த ஜெகதாந்தியம்னு சொன்னா கழிக்கப்பட்ட அந்த இருள், அக இருள் எப்படி ஆலோகங்களால், ஆலோகைகி கடாட்சங்களாலே அழியப்பெற்ற உலகினுடைய அறியாமையை உடையவன், இதுவும் துவாமுக்கு விசேஷமாறுது. அப்படிப்பட்ட உன்னை ஆலோகித அம்சுகம், ஆலோகித அம்சுகம், அம்சுகம் சொன்னா இது வந்து பீதாம்பர டிரஸ், பீதாம்பரன் பேர், பீதாம்பரம் எஸ்எஸ்ஹன் சொல்லுவார். அந்த மஞ்சள் ஆடை ஒரு சிகப்பு கலந்திருக்கா, லோகித்தன்னு சொன்னாலே அது வந்து சிகப்பு குறிக்கிறது. ஆலோகித அம்சுகம், ஒரு பட்டு, ஒரு பட்டு பீதாம்பரத்தை போட்டு இருக்கானா. பிளஸ் அனாகுல ஹேத்தி ஜாலம், ஆகுலன்னு சொன்னாலே ஒரு கலக்கம், ஒரு அஜிடேஷன். அனாகுலனா அமைதியோடு இருக்கிறது. ஹேத்தி ஜாலம், ஹேத்தினா வெப்பன், ஆயுதம். ஹேத்தீஷ ஷோடசாயுத சோதத்துல அடிக்கடி வரும், ஹேத்திர் ஹேத்தீஸ்வரஸ்ய வகன் வரும். அப்ப ஹேத்தி ஜாலம்னா கூட்டம். அப்ப திருவாயுத கூட்டத்தை, ஆயுத சமூகத்தை உடையவன், அமைதியாக இருக்கக்கூடிய திருவாபரண அல்லது திருவாயுதங்களை, அல்லது திருவாயுதங்களை ஆவரணமாக வச்சிருக்கிறது. ஏன்னா எந்த விதமான ஒரு சஞ்சலமும் இல்லாமல். அதற்கு மேல கடைசியா சொன்னார், ஹைரண்ய கர்ப்ப அயமேத அதிர்புஜம். ஹைரண்ய கர்ப்பனா பிரமன் செய்த, ஹிரண்ய கர்ப்பன்னு பிரம்மாக்கு பேரு, ஹைரண்ய கர்ப்ப அப்படின்னா அவன் சம்பந்தப்பட்டது. இது வேள்விக்கு விசேஷனம். ஹயமேத, ஹயமேதன அஸ்வமேத யாகம், இந்த அஸ்வமேத யாகத்தை பிரமன் பிரம்மா பண்ணதுனால அதுக்கு ஹைரண்ய கர்ப்ப ஹயமேதன் ஆச்சு. ஹயமேத அஸ்வமேத எல்லாம் ஒரே அர்த்தம் தான். அதுல ஹவிர் புஜம், புஜ்னா சாப்பிடுபவன், புஜம்னா சாப்பிடுபவனை, ஹவிர் புஜம் அந்த ஹவிசை அமுது பண்ணினவனை, அமுது செய்தவனை அப்படின்னு அர்த்தமா இருக்கு. இப்படிப்பட்ட உன்னை அனுஸ்மரேயம், இடைவிடாத நான் சிந்திக்க வேண்டும். இப்ப ஒரு ஒரு பதங்களுக்கும் அக்னிபரமாவும் அர்த்தம் பண்ணலாம். ஆகூயமானம் சொன்னா ஹோமம் பண்ணச்சே அக்னியை வந்து கூப்பிடுறா, ஏன்னா அக்னி தான் மெசஞ்சர், நம்ம கொடுக்கக்கூடிய ஹவிச அந்தந்த தேவதைகளுக்கு கொண்டு போய் சேர்க்கறது ஹவிஸ் அக்னி. அதனால அக்னேய ஸ்வாகான்னு அடிக்கடி அக்னியை நம்ம கூப்பிடுறோம் ஹோமம் பண்ணச்சு. இன்னொன்னு மோட்சத்தை, மோட்சத்தை காட்டிலும் வேற இருக்கக்கூடிய செல்வம், பொதுவா செல்வத்தை விரும்புறவா அக்னி நிறைய, அக்னி நிறைய வழிபடணும், அக்னி சம்பந்தப்பட்ட அதான் ஹோமாதிகள்லாம் பண்ணணும். அதனால அங்க அனபாய விபூதி காமகின்னு சொல்லிச்சு நிறைந்த செல்வங்கள் வேண்டதா அக்னிய ஆகுதி, அதாவது ஆயுஷனே இருக்கணும். அப்புறம் ஆலோகலுப்த ஜெகதாந்தியம், ஆலோகம்னா அந்த வெளிச்சம், அக்னி அந்த வெளிச்சத்தோட வர்றதுனால அக்னி நன்னா வந்துடுதுன்னா இருட்டு இருக்காது. அப்ப அழிக்கப்பட்ட இருட்டை உடையவன் அக்னிக்கும் அந்த போறது. ஆலோகித அம்சுகம்னா சிவந்த கிரணங்கள் வந்துட்டல, அம்சுகம்னா அம்சுனாலே கிரணங்கள், அம்சுமாலி அம்சுமான்னா சூரியனுக்கு பெயர். ஆலோகித்தனா அந்த சிகப்பு, அந்த அந்த அப்படிப்பட்ட கிரணங்களை உடையவன். அனாகுல ஹேதிஜாலம், அனாகுலன்னு சொல்லிச்சு, ஆகுலன கலங்கிய, அனாகுலன்னா புகையினால் கலங்காத அல்லது மூடப்படாத, ஹீதி ஜாலம் சொன்னா அந்த ஜுவாலைகளை உடையவன். அக்னி என்ன குவிந்து விட்டு எரிச்சு என்ன பிரகாசமா புகையால சூழப்படாம எரியறது, அப்படிப்பட்ட அக்னி. ஹைரண்ய கர்ப்ப ஹயமேத ஹபிர்புஜம் சொன்னான். அந்த இந்த இடத்துல வந்து நிச்சயமா பெருமாளுக்கு தான் அது போய் சேரும். ஏன்னா அந்த பெருமன் பண்ண வேள்வியில பெருமன் சாட்சாத்தா வந்து பண்ணான். ஆனா பொதுவா அர்த்தம் பண்ணச்சு வேள்வியில ஹவிச கொண்டு போறது அக்னி பகவான். அதனால அப்படி பொதுவா பகச்சு அக்னி பகவானுக்கு அந்த அர்த்தம் அன்மயம் பண்ணலாம். இது ரெண்டாம் பட்சம் தான், சும்மா ஒரு சுவாரஸ்யத்துக்காக. ஆனா முக்கியமா இந்த பத்தியத்துல அப்படிப்பட்ட வரதனே உன்னை நான் அனுஸ்மரையும், எப்பொழுதும் இடைவிடாத சிந்திக்க வேணும்னு பிரார்த்திக்கிறார். அனபாய விபூதி காமைகி ஆகூயமானம் ஆலோகலுப்த ஜெகதாந்தியம் ஆலோகித அம்சுகம் அனாகுல ஹேதிஜாலம் ஹைரண்ய கர்ப்ப ஹயமேத அவிர்புஜம் துவாம் அனுஸ்மரேயம். அனபாய விபூதி காமைகி, அழிவற்ற அழியாத செல்வத்தை விரும்புபவர்களால் ஆகூயமானம், அழைக்கப்படுபவனாக இருக்கக்கூடிய நீ, பிரார்த்திக்கப்படுபவனாக இருக்கக்கூடிய நீ, அதாவது மோட்ச முமுட்சுக்கள் துதிப்பவனாக இருக்கக்கூடிய நீ, ஆலோகலுப்த ஜெகதாந்தியம் உன்னுடைய கடாட்சங்களால் போக்கடிக்கப்பட்ட ஜெகத்தினுடைய அஜ்ஞானத்தை உடையவன் அர்த்தம், அதாவது ஜெகத்தினுடைய அஜ்ஞானம் உன்னுடைய கடாட்சங்களால் போறதுன்னு அர்த்தம். அப்படிப்பட்டவனை ஆலோகித அம்சுகம் சொன்னா அந்த ஒரு சிகப்பு, அது அந்த டிஞ்ச், அது கலந்த அந்த மஞ்சள் ஆடையை உடையவனை. அனாகுல ஹேதிஜாலம், அமைதியாக இருக்கக்கூடிய ஆயுதங்களை உடையவனை. ஹைரண்ய கர்ப்ப அயமேத அவிர்புஜம், பிரம்மா பண்ணின அந்த அஸ்வமேத வேள்வியில தானே வந்து அந்த ஹவிசை உண்டவனை. துவாம், இப்படிப்பட்ட உன்னை அனுஸ்மரேயம், எப்பொழுதும் நான் இடைவிடாது சிந்தித்துக் கொண்டே இருக்க வேணும்னு சாதிக்கிறார் இந்த 44வது பத்தியத்துல.